ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதேவாச்சுகாராஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீதரங்க முகநந்தினே ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாதவர பிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியான் நம. ஸ்ரீமச்சைகோதாயை நம. ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாதபர பிரம்மணே நம. ஸ்ரீமான் வேங்கடாச்சாரிய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீமதே நிகவாந்த மகாதேசிகாய நம. சுவாமி தேசிகனுடைய அற்புதமான நாத பத்ததியை பார்த்துட்டு இருக்கோம். அற்புத ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் நாதபத்திதி 100 ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார். நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழியாக 6 ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார். ஒரு தசகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் மாறி இந்த நாதபத்ததி இருக்கு. 10 கொடுத்திருக்கார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. இதுல ஒவ்வொரு 10 பாசமும் ஒவ்வொரு 10 குறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நாத பத்ததியிலே முதல் 10 ஸ்லோகங்களை நம்ம பார்த்திருக்கோம். கீ ஸ்லோகத்திலே வந்து என்னுடைய தேகம் மறிக்கும் காலத்திலேயே ரங்கநாதா ஏ பாதுகையே, நீ ரங்கநாதனையும் உபயநாச்சி மாறிடம் கூட்டுண்டு வர வேண்டும் என்று அந்த சப்தம் என் காதல விடணும், உன் பாதுக சப்தம் வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சார். இதுல பனவதபங்கத்தில் ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். கலந்திகழம் போகங்கள் கண்டு வெள்கே காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழம் குருக்கள் அடிசூடி மன்னும் குற்றேவல் அடியவருதம் குழாங்கள் கூடி வலந்திகழம் திருமகளம் மற்றிடத்தே மன்னிய மன்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீற்றிருந்த நாதன் பாதன் நமக்கிதுவே முடியன்ன நண்ணினோமே அப்படின்ட்டு ஸ்ரீதேவி பூதேவியும் உபயநாச்சிமாரோட வந்து கொடுக்கணும்பா. இந்த ஸ்ரீதேவியானவை எனக்கு புருஷகார பூதையானவர்கள் சர்வ ஜீவாத்மாக்களுக்கும், அதனாலே அவ ரெண்டு பேரையும் ரமையா க்ஷமையாச்ச தத்தஹஸ்தம்னு சாதிச்சார் 391 ஸ்லோகத்துல. இப்போ அடுத்ததுலேருந்து இன்னும் நாலு பத்திரிகையுடைய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் ரொம்ப விஸ்தாரமா போறது. இதுல என்னன்னு கேட்டா இந்த பாதுகையினுடைய விசேஷம் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்துல சந்தன கலைய அமிர்தம்னு சொல்றா, அதை சாப்பிடுதாலே தேவதைகளுக்கு எல்லாம் கிழட்டு தன்மை போகுது, ஜராமரணம் போறது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா நம்ம பெரியவா என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பாதையினுடைய சப்தம், அது நடந்து வரும் சப்தம், சத்திக்கும் சப்தமானது நம்ம காதால கேட்ட உடனே மோட்சம் உண்டாருது அப்படின்னு சொல்றா. அதாவது உன் சப்தம் அமிர்தம் போன்று இருக்கு அப்படின்னு சொல்றா. எப்படி திருவாய்மொழி, எப்படி ஆழ்வாடு திவ்யசக்தி, எப்படி எல்லாரும் சேவிச்சா ஒரு நமக்கெல்லாம் ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டு அடைக்கிறதோ, பெருமாளை அடையக்கூடியதான சரணாகதி என்ற ஒரு உபாயத்தை சொல்றதோ, அதை போலே உன் சப்தமானது இருக்கு அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சாய்க்கிற. அடுத்து ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதுல என்னன்னு கேட்டாக்கா, எத்தனையோ பேரு மகாபாபிகள் அவன்னா பொறுக்க முடியாத வார்த்தை, வாயிலேந்து ஒரு நல்ல வார்த்தை எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி அத்தியனம் பண்ணவாளையும் ஆச்சாரியாலையும் சாது நிந்தனம் பண்ணக்கூடியவா, எப்ப போனாலும் ஆச்சாரியனை பத்தி ஏதாவது ஒரு தப்பு, இந்த ஆசிரமம் சரியில்லை, அந்த மடம் சரியில்லை, இந்த சுவாமி இது தப்பு பண்ண, அந்த சுவாமி இந்த தப்பு பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவாளை பத்தி அவாட்ட சொல்றதும், அத தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்ன ஆண்டாள் நான், இவா எல்லாம் தீக்குறளை சென்று ஓதின்னு இருக்கா. அது கோழ் வார்த்தை சொல்றது, நான் ஆத்மஸ்தோத்திரம் பண்ணது, நான் எப்படிப்பட்டவன், நான் இவளை வாச்சிருக்கேன், என்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எத்தனையோ பேர் மகா பாபியா இருக்கா, அந்த கோஷ்டியில நானும் இருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். தேசிகன் போய் இப்படி சாட்சிக்க பாருங்க, அவர் இப்படி இருக்காருன்னா அவர் வந்து தன்னை எவ்வளவு தாழ்த்திண்டு நமக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு விஷயத்த சொல்றார். அப்போ உன்னுடைய பாதுகையினுடைய சப்தத்தை கேட்டு என்னுடைய பாபங்கள் விலக வேண்டும், மகாபாபியான நான் இந்த திருவாய்மொழியை சேவிக்க வேண்டும் என்பது உட்கருத்து. திருவாய்மொழியில அவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதான் ஒரு ஸ்லோகம் பண்ண பரவத பங்கத்துல ஒரு பாசுரம் எடுத்த சுவாமி தேசிகன், கும்பிடுவார் ஆர் என்று தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் தம்படியை தமக்குரைத்து படிவிக்கின்றார், தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார், தம் படவை உடல் குறித்து நிழிதன்கின்றார், சந்ததிக்கு தவம் பலிக்கத்தாம் போகின்றார், செம்படவர் செய்கின்ற சீர்த்திழிப்பை சேவகப்பட்டுடனே நாம் செகித்துட்டோமே அப்படின்னு சாய்ச்சார். என்ன சேவிக்கிறவ எத்தனை பேர் இருக்கான், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற நிறைய சன்னியாசி இருக்கான், பொய் சொல்றவன். என்ன செவிக்கிறப்ப என்ன வந்து செவ்வம் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னான். கடைசியில இவா எல்லாம் வந்து அவனை ஆசிரியச்சாக்க இவன் என்ன பண்றான், இவன் வேற தெய்வத்தின் ஆடி போறான். இவன்ட்ட ஒரு சரக்கும் இல்ல, அப்படியானது அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவா, கோல் சொல்றவா, இவா தப்பு சொல்றவா, அந்த கோஷில நான் இருக்கேன், எனக்கு இந்த பாப்பியான எனக்கு உன்னுடைய சப்தத்தாலே நல்ல விஷயம் என் காதல் வந்து நான் நல்ல கதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றேன். சுவாமி தேசிகன் இந்த 393 ஸ்லோகத்தை மதுகைடபாரி மணிபாதுகே மம சுதி துஷ்கிருதானி விடிவாரயஸ்வனைஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை முடிச்சார். அடுத்தது இன்னொன்னு என்னன்னு கேட்டாக்கா, பெருமாள் வேலை போறார், பெருமாள் எல்லும் போது சப்தங்கள்லாம் தெரியுது, பெருமாள் சங்கேதமா இருக்கு. பாதுகே பரிஜனஸ்ய தூரதா சூதயந்தி கலு தாவகாஸ்வனாக லீலயாபுஜகதல்பம் முஜ்ஜிதா ஸ்ரீமத திரிதசுரான் பதக்கிரமான் சூதயந்தி கலு தாவகாகாஸ்வனாக லீலயா புஜகதல்பம் உஜ்ஜதா அப்படின்னு போட்டிருக்கார். இது விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த பெருமாளுடைய பரிஜனங்கள், பெருமாளுடைய அந்தரங்க கைங்கரியபரர்கள், இவ்வாளுக்கெல்லாம் பெருமாள் எழுனா அந்த கைங்கரியத்துக்கு சித்தமாக இருக்கணும். ஸ்ரீபாதாங்கிகள், கொடை போடுறவா, சாமரம் போடுறவா, தீவெட்டு கைங்கரியம், அத்தியாபகம் பண்றவா, இது மாதிரி வேதத்தை அனவரதும் பெருமாள் பின்னாலே சொல்லிட்டு பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வரவா, எல்லாமே பெருமாள் ஏழுறதானா சித்தமா இருக்க வேண்டும். அந்த அது எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, பெருமாள் சயனாரிலேருந்து பாதுகையை சாத்திண்டு ஏழு ஆரம்பிச்சுட்டான்னா அந்த சப்தத்தாலே எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இப்போ பெருமாள் ஊர் கோடியில வர வராரா இல்லையான்னு தெரியல. பெருமாள் இடத்துக்கு முன்னாடி பெருமாள் ஏன்றதபடியா சங்கேதத்தை வான வேடிக்கை மூலமா தெரியப்படுத்துவா, வானங்கள் ஓட்டு பட்டாசு வெடிப்பா, இல்ல துத்துபி என்ற வாத்தியம் வாசிப்பா, நாதஸ்வரம் வாசிச்சு கர்ணா ஊதுவா, இதன் மூலமா பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டருளான்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்படி வாயெல்லாம் சங்கேபரெல்லாம் சித்தமா இருக்கும்போது பெருமாள் உன்னுடைய பாதுகை சாத்தின் வேற அந்த சப்தத்தை கேட்டு எல்லாம் சத்தையா பெருமாள் வீதியில வரப்போறன்னு தெரிஞ்சுக்கிறா. பெருமாள் வீதியில அந்த கோட்டையில வேறனா இங்க முன்னாடி மங்களாசாசனமாக ஆழ்வார திவ்யசூக்கில சேவிச்சு அத்தியாபக ஆழ்வாரா, அதை பார்த்து பெருமாள் ஏழுறாருன்னு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்படி பெருமாளை மிஸ் பண்ணிட்டுவா, பெருமாள் தாண்டி போயிட்டா பெருமாள் போறன்னு எப்படி தெரிஞ்சுப்பான், பின்னாடி பாராயணம் பண்ணு போகும்போது வேத கோஷம் கேட்கறது, அதை வச்சு ஓஹோ பெருமாள் முன்னாடி போற, பின்னாடி வேத கோஷம் பண்ணிட்டு போறா, பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஏழத்துக்கு முன்னாடி உன்னுடைய சப்தம் தானே முதல்ல கேட்கறதுன்னு சார், லீலையா உஜக தல்பம் உஜ்ஜதகா சீமதகா திருசதூரானு பதக்கிரமானு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சுவாமி அழகா சாய்க்கிறார். அந்த இடத்துல இந்த பாதிரியுடைய நாத சப்தத்தை சுவாமி தேசிகன் அற்புதமா சாய்க்கிறார். அடுத்து என்னன்னா, இந்த ஜீவன் வந்து பெருமாளை ஆசிரியக்கணும், இந்த பாதுகை வந்து ஜீவன் தன்னை அடைய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு பெருமாள் ஜீவனுக்கு சரீரத்தை கொடுத்துட்டார். சரி, இந்த ஜீவன் சரீரத்தை விடும்போது பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியமான விஷயங்கள் அஞ்சு இருக்கு, இந்திரியங்கள்லாம் அடக்கணும். அந்த இந்திரியங்கள்லாம் அடங்கும் போது இந்த ஜீவன் மறிச்சு இந்த ஜீவன் வெளில கிளம்புறது, அதாவது ஜீவனாக தேகம் மறிச்சு ஜீவன் வெளியில கிளம்புறது. அப்படைய பகவானுடைய நினைவானது இந்த ஜீவாத்மாவுக்கு வரணும். அப்போது அந்த பகவானிடத்துல போவதாக சொல்லு, இது வந்து சரணாகதி பண்ணும் பெருமாள்கிட்ட போய் சேர போறான் இல்லையா. அந்த காலத்துல என்ன சொல்றாரு சுவாமி தேசிகன் சாகிறனா, இந்த ஜீவனுக்கு இன்பமாக உன்னுடைய சப்தம் இந்த ஜீவாத்மா காதல படணும். தாதும் அருகசி ததா மமசௌ தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே விக்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் ஸ்வாது கண்ண ரசனா ரசாயனம் அப்படின்னு. உன்னுடைய சப்தமானது இந்த ஜீவன் மறிக்கும் போது, அதாவது இந்த ஜீவன்னா என்ன, அந்த உயிருக்கு ஆத்மாவுக்கு அழிவில்லை, சரீரம் மரிக்கும் போது இந்த பெருமாட்ட போய் சேரணும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய விஷயம், உன்னுடையதான இந்த சப்தம், அந்த பாதுகையினுடையதான் மதுரமான சப்தம் என் காதல பட வேண்டும் என்று தேசிகன் வந்து பிரார்த்திக்கிறார். பாதுகைய, அதாவது பாதுகையோட விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப வசதியாக ஆச்சினாரு. அடுத்தது என்னன்னு கேட்டா, பாதுகா தேவி எது வரைக்கும் பெருமாள் சன்னதியில போலாம் அப்படின்னு ஒரு சம்சயத்தை வைக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு அற்புதமான ஆனா பெரிய ஸ்லோகம் இது இந்த இடத்துல. எப்படின்னா, பாதுகைக்கு எத்தனையோ பேர் கைங்கியம் பண்றா, பெருமாளால சிருஷ்டிக்கப்பட்டவாள், பிரம்மருத்ராதிகளை பெருமாள் படைச்சான், பன் நரராதிகளையும் படைச்சு பெருமாள் லோக சிருஷ்டியை வந்து நீங்கள்லாம் பண்ணுங்கோ பார்த்துக்கோண்டு பெருமாள் யோக நித்திரை கொண்டு இருக்க. ஆனா திருவரங்கனாகப்பட்டவர் பெருமாளுக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சேவை சாதிக்கணும், பக்தாளுக்கு சேவை சாதிக்கணும், உற்சவாதிகளை கண்ணருள்ளா எல்லா தேவதேசங்களையும். அப்போ பெருமாள் வீதி பரப்பாள் ஆகும்போது தன் திருவடியிலே இந்த பாதுகையை சாத்தி நிகழ்றது இல்லையா, வெளி உற்சவாதிகள்லாம் முடியுது. உற்சவாதிகள்லாம் முடிஞ்சுட்டாக பெருமாள் தன் திவ்யாஸ்தானத்துக்கு திரும்பி போய் பள்ளியறல பரியங்காசனத்திலே பெருமாள் ஏழணும் அப்படின்னும் போது இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார் சுவாமி தேசிகன். ஆஸ்தானேஷு திதசமகிதாம் வர்த்தயுத்வா விகாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதிகே மஞ்சுநாதம் ஆபர்யங்காத்மகலுபவதீம் ரங்கநாதோ ஜஹாதி அப்படின்னு. ஆபர்யங்காத்து அப்படின்னா பெருமாள் பிரம்மருத்ராதிகளை படைக்கிறார். பெருமாளைய பிரம்மோத்சவத்திலே பிரம்மா வந்து பெருமாளை பெருமாளுக்கு ஒரு உற்சவம் பத்துலா உற்சவம் நடத்தி வைக்க, வருஷோத்சவம் நடத்தி வைக்கிறார். பிரம்மா அடைக்க வைத்தால் நடத்தி வைப்பதாலே அது பிரம்மோத்சவம் என்ன பெயர் காரணமா வந்திருக்கு. இப்படி எல்லாம் இந்த பெருமாள் இத்தனை உற்சவம் கண்டனா பத்து நாள் உற்சவம் 20 வீதி பரப்பாடும் போது சகல தேவதைகளும் பெருமாளுடைய அந்த துவயஸ்தம்பத்துக்கிட்டே வந்து சேவிக்க வரா. இப்போ இவையெல்லாம் பெருமாளாலே படைக்கப்பட்டவா, பெருமாளுக்கு நித்தசூரி கோட்டில் இருக்க கூடவா, அங்க அமரர்கள் எல்லாமே சொல்றா இவாளை பத்தி, இவையெல்லாம் பெருமாளுடைய கடைசி வரைக்கும் போய் பெருமாளை சேவிக்க முடியுமா, அவருடைய பெருமாள் லங்கனுடைய பரியங்காசனம் வரைக்கும் போக முடியுமான்னா இவா யாரும் போக முடியாதுன்னு சொன்னது. ஒருத்தரை தவிர இத்தனை பேர் சேவிக்கிறா, தேவதைகள்லாம் பெருமாளை கொண்டாடும்படியா சஞ்சரித்து பெருமாள் திரும்பி எழுறார். எந்த நித்தபடி கங்கிறவரெல்லாம் கூட பெருமாள் இடத்துல இருக்கா சுவாமி இந்த இடத்துல. அப்படி எழுந்திருக்கும் போது இந்த பாதுகா தேவியானவள் தான் பெருமாள் திருவடியின் கீழே உக்கா இன்பமான சப்தத்தை கொடுத்துண்டு பெருமாளுடைய பரியங்காசன சிம்மாசனம் வரைக்கும் போகக்கூடியதான பர்மிஷன் பாதுகா தேவிக்கு மட்டும்தான் உண்டுன்னு சாப ஆபரியங்காத்து நகலு பவதீம் ரங்கநாதோ ஜகாதி அப்படின்னு. வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதம் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் அப்படின்னு. எந்தெந்த ஸ்தானத்துல எந்தெந்த மனுஷால வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல அந்தந்த மனுஷால அந்தந்த கங்கிரபர்களை பெருமாள் நியமிச்சிருக்கான் அப்படின்னு. இப்ப பாருங்க, கொடை பிடிக்கிறவன் கோயில் மதில் உள்ள வந்துட்டா இடிக்கும் கொடை பிடிக்க நிறுத்தினோம். கோயில் வெளியிலே அத்தியாபகள் அவளை கைங்கரத்தை பிடிக்கிறா. பெருமாளை துவஸ்தம்பம் வரைக்கும் வந்து அந்த வேதம் பெருமாளை வேதத்துவம் மங்களாசாசனம் பண்றவா, அந்த கைங்கரியம் பண்றவா, அதோட முடிச்சுக்கிறா. அதை தாண்டி பெருமாள் பிராகாரம், அதை தாண்டி பெருமாள் அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த துவாரபாலகால், அதை தாண்டி இந்த சின்ன அர்த்த மண்டபம், அதை தாண்டி கர்ப்பகிரகம் இருக்கு. சன்னதியில பார்த்தா இந்த ஸ்டைல தான் இருக்கும். அப்போ அந்த பெருமாள் அந்த துவாரபாலகா தாண்டி உள்ள போறதுக்கும் வாத்திய கோஷ்டி வாசிப்பா, உள்ள போய் கதவு சாத்திட்டான்னாக்கா அதை தாண்டி யாரும் போக முடியாது. இப்ப பெருமாளை சேவிக்க வரவா என்ன பண்ணுவா, துவயஸ்தம்பத்து வரைக்கும் அவளுக்கு அலவுடு இல்லையா. அப்போ அந்த வேதபரணம் முடிக்கும் போது அதுல இருந்துதான் பக்தாலும் சேவிக்கிற பக்த கோட்டில தான் பிரம்மருத்ராதிகள்லாம் வரா. மருவிய மயிலினன் அறுபுக நிபனோ மறுதரும் பசுக்களும் வந்து வந்தேண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோன்னு தொண்டெடுப்பு ஆழ்வா திருப்பள்ளி சாய்ச்சர். இப்படி இவா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் போக முடியும். ஆனா ஒருத்தர் மட்டும் சுவாமி, ஒருத்தர் மட்டும் பெருமாளுடைய பரியங்காசன பர்யந்தம் போய் இருக்கக்கூடியதான பாக்கியத்தை பெற்றவளானவள் நம் பாதுகா தேவி. உன்னுடைய சப்தம் அது வரைக்கும் கேட்கறதேமா, இவ எல்லாம் வாத்தி நிறுத்துறா, அத்தியாபகம் நிறுத்துறா, வேதபாரணம் நிறுத்துறா, ஆனா நீ மட்டும் எம்பெருமானுடைய தன்னுடைய சன்னதிக்கு அவன் எழுந்திருளும் போது அந்த இன்பமான மதுரமான சப்தத்தோடு கூடியதான உன்னை தன் சிம்மாசனம் வரைக்கும் பெருமாள் எழுந்திருள பண்ணி கொண்டு போறே சுவாமி. மத்த பெருமாள் மத்த எடுபடி எல்லாம் வீதியிலே நின்றுறது, அந்தந்த ஒழியிலே நிக்கிறது. பார்த்தேன்னு வச்சுக்கோமே, அதாவது இப்போ ஒரு வேத பண்ணம் முடிச்சிடுறான், ஆனா சாத்து வரையும் போது பெருமாளுடைய அந்த கர்ப்பகத்து கிட்ட போல இருந்து வேத சாத்து வரையும் அந்த திருவாய்மணி சாத்து வரையும் நம்ம பண்றோம் இல்லையா, அவளுக்கு மட்டும் அனுமதி. அதையும் தாண்டி அது உள்ள போனோம்னா என்ன பண்றோம், பாதுக மட்டும்தான் போக முடியும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஆஸ்தானேஷோதமகிதாம் வாரயுத்வா விகாரான் தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பாதியனுடைய பெருமையே அந்த ரொம்ப பேசுறான். ததனந்தரம் இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறது என்னன்னா, அந்தர் நிஷ்டை மணிபிரிதம் பாதிகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிகித தரணே மஞ்சுளம் தேநிநாதம் பஷ்யத்யாதி க்ரம பரிணத பிராக்தனீதம் தாம் பராயாஹ மன்யமித்தா வருண விஷயான் உச்சரந்தி அவஸ்தாம் அப்படின்னு. பாதுக வந்து உன்னிடத்துல பெருமாள் விழுந்துருள போற பாதுகையை சாத்தின்னு, பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தாக்கா மெல்ல மெல்ல நடந்து வராளாம், மெல்ல மெல்ல ரொம்ப இறைச்சலோட நடந்து வருவா, மெல்ல மெல்லவும் நடந்து வருவா. முதல்ல சப்தம் சின்னதா கேட்கும், மெதுவா அந்த சப்தம் அழகா ரத்னத்துல சப்தம் அந்த பாதியனுடைய ரத்ன கும்பிடுக்கு சப்தம் மெதுவா மெதுவா சப்தம் உண்டாகும். சாஸ்திரத்துல எப்படி சொல்றான், நம்ம பேசுறோம் இப்ப அடியன் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன்னா பேச ஆடுறதுக்கு முன்னாடி என்னுடைய உள்ளேந்து ஒரு அதாவது அந்த வாயுவானது கிளம்பி வந்து வெளியில ஸ்போட்டம்னு ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட, தாழ்வாய் ஸ்தானம். அப்புறம் வந்து அந்த வியாகரண சாஸ்திர பிரகாரம் எப்படி சப்தம் வெளில வருதுன்னு வியாகரணத்தை நிரூபிக்கிறார். தாழ்வாய் ஸ்தானத்துல வந்து வெளியில அந்த காத்தை விடும் போது அது வந்து நமக்கு வந்து வார்த்தையா வைகரியா வந்து வெள்ள வைகரி தான் கடைசி ஸ்டேஜ், வைகரியா விளருது. இந்த பாதுகையுடைய அந்த நடந்து வரும் தன்மையானது முதல்ல மெதுவான சப்தம், அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் பேர் இறைச்சல பெருமாள் அந்த என்ன சொல்றது உய்யார நட போட்டுன்னு வரையற எப்படின்னா முதல்ல சின்ன குரல்ல ஆரம்பிச்சு வருது. அது என்ன, அந்த நான்கு அவஸ்தையில முதல் அவஸ்தைக்கு பேர் வச்சிருக்கா வியாகரண சாஸ்திரத்துல பஷ்யந்தின்னு வச்சிருக்கா. அது போல நீ மெதுவா நடந்து வரையமான. இப்ப நம்ம கூட நீ பாத்தீங்கன்னா செவகளை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குரல்ல ஆரம்பிப்பா, ராமானுஜதைய பாத்திரம் ஆரம்பிச்சு சொல்லுவா. அப்புறம் அப்படியே முடிக்கும் போது பார்த்தா கடைசி ரெண்டு சாத்வர பாட்டும் ஓங்கி செய்ப்பா, பஞ்சாதிகளை ஓங்கி செவிச்சு முடிச்சிருவான். பெருங்கூப்பீடாக இருக்கும்னு சொல்றா இல்லையா, அப்படி இந்த பாதுகாதேவி தான் முதல்ல ரங்கன கூட்டு திவ்ய வீதிகளில் வெளியில வரும்போது அந்த திவ்யரங்க விக்கிரத்தோட வேந்து ஏழை பண்ணி வரும்போது என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சப்தமானது ஜெல் ஜெல் ஜெல் மெதுவா இருக்கும், போக போக போக போக ஜாஸ்தி ஆகிட்டே போறோம். உச்சரந்தீம் அவஸ்தாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில வெளி என்னதான் வெளிக்கிழம்பு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த அப்படியே சின்ன சின்ன மெதுவா வருது பாதுகாதேவியோட சப்தமானது, மெது மெதுவா நம்ம கேட்கறது போக போக ஜாஸ்தி ஆகும் சொல்ற வியாகரண சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்காரு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படின்னா பாருங்க எவ்வளவு சாஸ்திரத்தை வந்து இந்த பாதுகாசகத்துல சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் கேண்டு நம்ம வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அடுத்தது ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிறார், இந்த பாதுகையை வந்து பத்தி பேசணும்னு சுவாமி தேசிகன் முடிவு பண்ணார். ரங்கநாதன் வந்து இந்த பாதுகையை சாத்திண்டு வீதல்ல வர்றார். அப்போ அந்த பாதுகாதேவி சப்தம் பண்றது, சப்தம் பண்ணும் போது தேசியம் புதைக்க பண்ணிட்டு பாதுகையை பத்தி எழுதுறேன்ட்டு இன்னைய ராத்திரிக்குள்ளே பாதுகையை பத்தி ஆறு ஸ்லோகம் பண்ண வேண்டும் என்பதானது அந்த வாதத்துல நிரூபிக்கப்பட்ட விஷயம். இப்போ அந்த பாதுகாதேவி வந்து ரங்கநாதனை கூட்டு வெளில வரும்போது சன்னதியில வந்து நீ என்னை வந்து ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுன்னு நியமிச்சிட்ட, இப்ப இவ கூட்டுன்னு வெளில வரும்போது பாதுகிற சப்தம் டல் டல் டல் டன்னு ஜல் ஜல் ஜல் ஜல்னு கேட்கட்டோன்னு அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிய ஒரு ஸ்லோகத்தை உருவகப்படுத்துற. என்னையா பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் காரயுத்வா பிரஜிஜாம் பிராயணத்பாம்பிரதித விபவாம் பர்ணயந்தி மயாத்பம் பாதன்யாசக்கிரமம் அனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத் பத்யாராபாம் கணயசிபரம் பாதிகே ஸ்வயிர் நினாதைஹி. பத்யாரம்பான் அப்படின்னா என்னன்னா, இந்த பாதுகை வந்து சப்தம் கேட்டுன்னு வர அது எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் பாதுகாசகஸ்தம் ஸ்லோகம் எழுத ஆரம்பிச்ச சந்த ஸ்ரீரங்க பிரதித சரணத்தான சேகராகான்னு எழுத ஆரம்பிச்ச உடனே இவ ஒன்னு ஒரு சப்தமானது ஒரு ஸ்லோகம் தேசிகன் எழுதிட்டேன்னு நினைச்சுக்கிறானா. அடுத்து ரெண்டாவது சப்தத்துக்கு வந்து ஓ ரெண்டாவது ஸ்லோகம் தேசிகன் எழுத ஸ்லோகத்துக்கு 1, 2, 3, 4 சொல்லி வந்து அதை வரிசைப்படுத்தி கணேசி பரம் பாதுகே ஸ்வயர் நினாதைகின்னு போட்ட இவ எண்ணும்படியாக அடுத்தேப்பா. இந்த சப்தமானது நான் வந்து ஸ்லோகம் பண்றதை பாதுகாதேவி எழுதுறாளேன்னு 1000 ஸ்லோகம் நியமிச்சிருக்கா, நான் அதை எழுதுறேன். எப்படி சுவாமி தேசிகன் பாதுகையுடைய அந்த பெருமைய அவளுடைய வாக்கு கொண்டே நமக்கு காட்டுற பாருங்க. இப்படி என்ன நான் எழுதும் போது நான் எழுதும் ஸ்லோகத்தை அவள் வந்து எண்ணும்படியாக ஆயிடுத்தே, அவ எண்ணின்றிருக்கா சுவாமி நான் எழுதுற ஸ்லோகத்தை, அவளை பத்திய பெருமையை அவள் எண்ணுகின்றாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா சாய்ச்சார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ஐககண்டேன சித்தம்னு சாய்ச்சா, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை ஐதம்பரியம் நிகம வச்சசாம் ஐககண்டேன சித்தம்னு சொல்லி சுவாக்கிறேன். என்னன்னா, இந்த பாதுகாதேவி எழுதும் போது சப்தத்தால் உபநிடத்துக்கெல்லாம் ஒரே அபிப்பிராயமாக சக்தி லட்சணை அது உண்டு, சிக்ஷா வியாகரணம்லாம் இருக்கு இல்லையா, அதனால அதெல்லாம் எதை பத்தி சொல்றதுன்னாக்கா, சிவன் நாராயணுடைய திருவடிகளே உபாய உபேயம் அப்படின்ட்டு அந்த சொல்லுகிற சங்கதியை தெரியாதவாளுக்கு பெருமாள் திருவடியை தொட்டுக்கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறது போல இருக்குதுன்னு ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணுக்கு. அதாவது இந்த திருவாய்மொழியிலே சகல உபநிடத்துக்கு உபநிடத்துக்களுடைய அற்புதமான வியாக்கியானம் இருக்கு. அது எந்த உபநிடத்துக்களுடைய உள்ளடங்கிய கருத்து என்னன்னு கேட்டா, சிவன் நாராயணே உயர்ந்த தேவதை, அவனே பரதத்துவம், ஆனா அவனே ஒன்றும் தேவம் உலகமீரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான் முகன் தன்னு தன்னுடைய தேவரழகோர் உயிர் படைத்தான் குண்டம்போல் மணிமாடனீடு திருக்குருகூரதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்று திருவாய்மொழியிலே நாலாம்பத்திலே கடைசி பதிகத்திலே திருக்குருவூர்ல ஆழ்வார் நம்முடைய சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சா போலே இந்த பாதுகையினுடைய சப்தமானது உபநிடத கருத்துக்கள் மொத்தமுமே ஆழ்வார் வாயிலிருந்து வந்தது. அது எதை சொல்றதுன்னா, உபநிடத்துக்குள்ள உள்ளடக்கிய அர்த்தமான சிவன் நாராயணனே பரதேவதை என்பதை சொல்லும்படியாக இந்த விஷயத்துல இருக்கு, அவனே பரதேவதை என்று ஸ்தாபிதம் பண்ணிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். அதுதான் இந்த சப்தம் தெரிவிக்கிறது. சுவாமி தேசிகன் இங்கே இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப சொல்ற ஸ்பிருஷ்டுவா சத்தியம் வதசை நியதம் அஞ்சுனா சிஞ்சிதேனு இந்த ஸ்லோகத்தை முடிச்சார் சுவாமி தேசிகன். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது எப்படின்னு கேட்டாக, பாதுகாதேவி என்ன எல்லா விஷயத்தையும் இந்த பாதுகா பண்றா. ஆம் நாயஸ்துவாம் அனிதரபரை சோதும் அத்யுத்யதானாம் மன்யே பக்தியா மது விஜயனம் பாதுகே மோகபாஜாம் சிக்ஷா தத்துவஸ்கலிதவததாம் சிக்ஷயத்தே வபும்சாம் மந்திராணீதி ஸ்வயம் அனுபதம் மஞ்சு பிஸ்வை நினாதைஹி அப்படின்னது. இந்த பாதுகையில சப்தத்தாலே எல்லாரும் உன்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. வேதங்கள் கூட தன் சப்தத்தாலே பாதுகையை வந்து ஸ்தோத்திரம் பண்றது, உனக்கு அனுகுணமா எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றது. அந்த குணங்களை சொல்லும் போது உண்டானதான அதீத சந்தோஷத்தாலே சில சமயம் அதுக்கே மயக்கம் வந்துடுறது, மயக்கம் வந்துடுறது. நான் பெருமாள் ரொம்ப கிருஷ்ண பக்தியில இருக்கிறவா, ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா அப்படி முழுகிடுவா. ராமபக்தியில இருக்குவா, ஹே ராமா ராமா ராமா என்ன ரக்ஷி லோகத்தை ரக்ஷின்னு சொல்லி அவன் திருவடியிலே சர்வ பக்தியும் செலுத்தி அவனை தவிர வேறு கண்ணளல்லா தெய்வமில்லை என்று சொல்லும்படியாக இருக்கும்படியான பக்தியை செலுத்துறவாளுக்கு அந்த பக்தியில முழுகி போயிடுறாவா. முழுகி போனவனே தன்னுடைய நிலை மறந்து போறான் அந்த இடத்துல. சில பேர் பார்த்தா திடீர்னு எனக்கு சாமி வந்துட்டு அப்படின்வான், சட்டுன்னு வந்துடும் அப்படியே மயங்கி ஊந்துருவா இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல புனகா அவ எழுந்து இருக்கும்போது அதே எந்த தெய்வத்தை பக்தி அவ பக்தி பண்ணாலோ அந்த தெய்வத்தையே ஞாபகப்படுத்தணும் அவளுக்கு. அந்த அந்த பக்திவோ இடைப்பட்டு வேற ஒரு விஷயத்தை தாண்டி விஷயாதிகளிலே போகக்கூடாது. அப்படி போகாமல் ஞாபகப்படுத்துறது தேவி நீ பாதுகா தேவி நீதான் அப்படின்னா சிக்ஷாதஸ்வஸ்கலிதவசசாம் சிக்ஷயத்யேவ பும்சாம் மந்திராதீன ஸ்வயம் அனுபதம் மஞ்சுபிஸ்வை நினாதைன்னு சொல்லிட்டு மத்திய பக்தா மது விஜயினஹா இப்படி பாதியில மயக்கமுறவார்களே அவளுக்கு வந்து நீ புனகா இந்த பாதுகியம் பெருமாளை பத்தியும் ஞாபகம் வரத்துக்கு அவளை நினைவுபடுத்துவள் நீ என்ன இல்லையா. ஞானம் அபோகவனஞ்சன்னு கீதையில கீதாச்சாரியன் சார் என்னன்னா பெருமாளை பத்தி நினைக்க வைப்பதும் அவன்தான், பெருமாளை மறக்கடிப்பதும் அவன்தான். புனகா பெருமாள் நினைக்கணும்னா அவன் தான் அனுகிரகம் பண்ணும். இரந்துரைப்பது உண்டு வாடி யமனின் இரத்தமா பரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்னபாத பங்கஜம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே அப்பா. நான் உன்னை நினைக்கணும்ட்டு நீ நினைச்சாதான் நான் உன்னை நினைக்க முடியும்ப்பா. அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணும்னா அதே விடயத்தை இந்த பாதுகாதேவி பண்றா. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றவாள மயங்கி விழுந்தவாளை கூட மயக்கம் தெளிய வச்சு திருப்பி பெருமாளை வந்து நினைக்க வைக்கிறா. இது ஆழ்வாரிடத்தில் நடந்த விஷயம். இது சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கும் போது முதல்ல உயர்வர உயிரினம் பதிகம் சாதிச்சார். ததானந்திரம் வீடுமின் முற்றுவம் பதிகம் சாதிச்சு 23வது பாசுரம் சொல்லும் போது பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலருமகள் விரும்பும் நம் அரும்பலரடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவேன் சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சாய்ச்சாரு சுவாமி நம்மாழ்வார். இப்படி சாமிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவர் அந்த அவதாரத்து உள்ளே பழியனா கிருஷ்ணன் திருநாட்டுக்கு தன்னோட தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி கொஞ்ச காலம் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்படாமல் போனேனேன்னு வியாக்கியானம் பண்றார். அட 40 முன்னாடி போறதா கிருஷ்ணனை சேவிச்சிருப்பேனே நானு என் தௌர்பாகியம் பெருமாள் இப்ப எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காங்க. அதனாலே கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவம்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு அவருடைய தத்துவத்துக்கு பேரு. அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க அப்படி வரும் வரிசையிலே கிருஷ்ணாவதாரத்தை பத்தி முதல் பாசம் சொன்ன இருந்ததுல பத்துடை அடியவர் கெளியவன் பிறகளுக்கு அறியவத்தின் பெருமாளுடைய சௌலபியத்தை சொல்ற அந்த இடத்துல சௌலபியம் சொல்லும் போது எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து இயங்கி எழிவேன்னு சொல்லும் போது ஒரு பரத்வமானது தன்னுடைய பரத்வ நிலையை விட்டுட்டு வந்து ஒரு வெண்ணெய் கோசரம் அடிபட்டு ஆட்சி சேரி அழதையர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேட்டடந்தோடு நான் வெண்ணகள் மாற்றா தன் ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும்னு சாய்ச்சார் பெரியாழ்வர். இப்படி ஒரு வெண்ணெய் கோசரம் அடிபட்டு தன்னை உரலிலே கட்டுண்டானேப்பா பரத்வமே நீ வந்து இந்த கர்ப்பூமியிலே வந்து உன்னை கட்டுண்ண பண்ணிக்கணுமேப்பா எதுக்கு பண்ணின்றன்னு அந்த பெருமாளுடைய சௌலபியத்தை நினைச்சு சுவாமி நம்மாழ்வார் 6 காலம் மோகித்து மயக்கத்துல இருந்தார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு புனகா பெருமாள் அந்த ஸ்மரணை கொடுத்த 6 கழிச்சு எழுந்திருக்கும் போது எழிவேன்னு சொல்லி முடிச்சார். எழுந்திருக்கும் போது எழிவே பதத்தை ஞாபகப்படி எழிவரு முயல்வின நிலபலம் பிரபல வீரப்பாய் ஒளிவருமுழலம் முதலில் கேடிலவிடாம் என்னும்படியாக அடுத்த பதத்தை பெருமாள் எடுத்து கொடுத்துறா. அதை போலே இந்த பாதுகாதேவியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா பாதுகே பாதுகே ரங்கா ரங்கா ரங்கா என்று இதை நினைச்சிருந்தவாளுக்கு அவ மயக்க அந்த பக்தியினாலே மயங்கி விழுந்துடுறா. மயங்கி விழுந்த உடனேவே புனகா அந்த ரங்க பக்தியும் பாதுக பக்தியும் காட்டி எது கொடுக்கறதுன்னா இந்த பாதுகையினுடைய அந்த சப்தமானது காட்டி கொடுக்கிறது. அது சிக்ஷ பண்ணி அவளை எழுப்பி திருப்பி வந்து அவளுக்கு அந்த பெருமாளையும் காட்டி கொடுக்கறது ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்றதானது இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்கார். அடுத்தது ஒரு ஸ்லோகம், அது என்னன்னா பெருமாள் வீதி வரார், லக்ஷ்மிகாந்தன் வீதி வரார். நம்ம பசங்கள்லாம் பெருமாள் வீதி புறப்பாடுனா திவு தேசங்கள்ல தெரியும் கோலாகலமா இதுக்கெல்லாம் வாசல்ல விளையாடும் கோலம் போடும் நான் கொடை பிடிக்கிறேன் சாமான் போட்டேன்னு ஒன்னு ஒன்று அடிச்சுட்டு விளையாடின்னு இருக்கும். அப்ப பெருமாள் பிறப்பாளாகி போன போது உடனே சரி நம்ம பார்த்தா பெருமாள் தாண்டிட்டேன்னு ஆத்துக்கு போறது இல்ல, பெருமாளுடைய குதிச்சுன்னு போயிட்டு இருக்கும் வேஷ்டியை கட்டி திருமணம் கட்டிட்டு. இதுல எங்க பார்த்தா சிறுபிள்ளை மாதிரி எல்லாம் பெருமாளோட போகும். அப்படி பார்த்தாக்கா கிரகஸ்தாலும் என்ன பண்ணுவா, பெருமாளை கங்கீரம் எடுத்து போவா, நம்ம பார்த்து வாசல் உபகாரம் கொடுப்பா, உபகாரம் வந்து சரி உள்ள போய் பத்துக்கலாமே நாளைக்கு காரியக்கிரமங்கள்லாம் இருக்கேன்னு பார்த்தாக்கா போவா உபகாரத்தட்ட உள்ள வச்சுட்டு சரிடி நான் ஒரு நிமிஷம் பெருமாளோட போயிட்டு வரேன்ட்டு பெருமாளோட புனகா பெருமாளோட திவ்யாஸ்தானம் போற வரைக்கும் அந்த பாதிரியருடைய சப்தங்களையும் கேட்டுண்டு ஆழ்வார் கோஷ்டியினுடைய அருளிச்செயலையும் வேத கோஷத்தையும் கேட்டுண்டு பெருமாள் கண்ணால செவித்து ஆனந்திச்சுண்டு இன்னும் ஸ்ரீரங்கத்தை சுத்தி உள்ளா வந்து பெருமாள் நம்பருமான அஞ்சு குழி மூணு வாசல் தாண்டி உள்ள போற வரைக்கும் கூடவே போயிட்டு வருவாளா. இதுக்கு என்ன இந்த பாதிரியருடைய சப்தமானது அவளை ஆக்கர்ஷம் பண்ணி இழுத்துண்டு வருது அப்படின்னு சொல்லுகிறார் சுவாமி தேசியன். உன் சப்தத்தாலே தான்பா மறுபடியும் புனகா தத்தம் கிரகத்துக்கு அவ போக முடியாதபடி பண்ணிடுறதுன்னு சொல்ல லட்சுமிகாந்தம் கமபி தருணம் தத்தையா நிஷ்பதந்தம் ராகா துஷ்டம் துரித மனசாம் ராஜதானீவதூனாம் பிரத்யாதேஷம் பஜத மதுரை பாதுகே சிஞ்சிதைஸ்தே சேதாஹாரி குசுமதனுஷ சிந்தமஞ்சுஞ்சுநாதகா அப்படின்னு 44வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இப்படியானது பாதுகையினுடைய அந்த சப்த பிரபாகத்தை நாதனுடைய நாதத்தினுடைய விஷயத்தை சுவாமி தேசியன் பறக்க சாதிச்சுன்னு வர அருடியன். அடுத்தது இப்ப நாதம் வந்து ரொம்ப சின்னதான சொல்லிட்டு அடுத்தது வந்து நிறைய விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்க போறார். அடுத்த ஸ்லோகங்கள்ல வரும் உபன்யாசங்கள்ல கேட்டுக்கலாம். அடியன் கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.